நான் கேட்டேன் அவன் கண்டான் காலாட்டும் காயானே. நான் பார்த்து ஊர் சேர்த்து பேர் சூட்டும் தாயானே. அவன் இன்றி இவன் அவன் கண்டான் காலாட்டும் காலனே.